உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஆசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஆசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு, பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு. பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு, பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு. இரவு ஒன்று பருவங்கள் வேறு, இன்பம் ஒன்று உருவங்கள் வேறு. உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஆசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. நாடு சென்றாலும் தேடிச் சென்று சேர்வது காதல், தேடிச் சென்று சேர்வது காதல். உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஆசையின்றி பேசும் மொழி, உருவமில்லை